Cantei pra você. Gente, corta. மரியானில் இது வரலையும் ஒரு அஞ்சு பாட்டு பண்ணிட்டோம். நேற்று இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த நெஞ்சேழு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் சீனில் ஒரு ஒரு மோமெண்ட்டில் எனக்கு ஒரு ஒரு சாங் ஒரு ஃபீமேல் சோலோவாக தேவையாக இருந்தது. ஸோ ஐ டிஸ்கஸ்ட் வித் ரஹ்மான் அண்ட் ஹி ஆல்சோ ஃபெல்ட் தட் தெர் இஸ் சம்திங் நீடட் தேர். ஸோ இப்படி ஒரு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறச்சு அந்த மூடு வந்து அங்கே வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் சேட்னஸ் அண்ட் பேத்தாஸ் அந்த கதையில் அந்த சமயத்தில், பட் அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி கதைக்கு. இட்ஸ் நாட் அ டவுனர் பட் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி. ஸோ தென் ஹீ கேம் அப் வித் திஸ் ஐ வாண்டட் டு பி வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ரஃப்னஸ் அண்ட் ரானஸ் இருக்கணும். சாயங்காலம் வச்சே கஞ்சி தாடி போச்சு நெஞ்சு ஏறிய வாய் நீயும் நானும் சேர்ந்தா அந்த மாதிரி கொண்டாடும் நாலு நாள் தானே வரணும் ஆறாறு உண்டு எழுதிட்டு let's see the first four lines, okay? One, two, three, four. Fourth is not, G4. Because major sound makes it only nightclub. G4. I am playing on A minor. Oh, yes. Because sorry. It's an A minor. That's the song. So for A minor. So instead of minor, just play the fourth. You're playing A minor, play A fourth. Yeah. When the composition on the board, Rehman suggested that Shakti Sri, and you know, obviously avangalukku vandu or fresh voice irukku and then or sense of originality of that voice irukku. Hi everyone, this is Shakti Sri Gopalan. I was just on my way home one day. It was really late in the night, and then I got a call from Rehman sir asking, I mean, if I could come over to the studio, and that's not something you say no to. So then I came over, and then Keba was also here, and then there was like this small a bit like a sort of like a scratch track that was that sir had already recorded, and then we were listening to it, and then slowly the song started taking shape. So I guess that's hey, அப்படியே போயிடணும். Okay, you actually the second beat. 1 2 3 4 inga pona rasa. 1 2 1 2 3 4 coming on the second part, okay? Let's try that. Watch, watch, watch. Sorry. 1 2 3 4 and Keba, of course, an amazing guitarist. And ரெண்டு பேரும் வரைச்சே ஒரு யார் சிங்கர் யார் மியூசிஷியன்னு தெரியல. ஏன்னா தே வர் ஸோ பியூட்டிஃபுல் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். ஹாய் காய்ஸ், ஐ எம் கேபா. Very rarely does a music composer ask a guitarist to come and play a song that has complete guitars on it. And I think when Raman sir calls to play a song, I think you should, you know, really think, you should think of it as a great opportunity, because you know, there's just guitars on the song. So, and this song is quite a challenge for me, because it's we started off with a 4-4 and then went to a 7-8. But I think how the song turned out finally, you know, it sounds just mystical. I think that's the word. And I think it's really difficult for me to play the song again, because I think it's like a one-time thing. The song just happens then. So to reproduce this kind of a song is very hard. To capture the feelings and the emotions behind the song that was done is quite hard. So I think that's why it's such a great song. Like if you take it like really low, but it might sound really husky, but it will sound nice. Okay, I mean, should I? Take it like where it was. To see minor. So he came up with this very, very simple, beautiful composition. And Kutti Revati avanga ethanga enga pona rasa. Rehman also co-wrote with her. So or discussion moolamave or simple formation aichu. On day one, we recorded it in one rhythm, in one time signature. And the next day, the entire song changed. When he changed one fundamental part of the song, and everything just fell into place. It was as if the song was waiting for that to happen. And as soon as it happened, everything started flowing. It was like the song took life, and then it became its own entity. So to watch that magic happen, I guess that was amazing, because I don't know, I mean, I feel like it's, I mean, a real great opportunity to have actually been part of this process. And there was the lyrics that were being done simultaneously, and then there were servers forming part A, which goes to part B, and then it was like changing, and it was nothing short of spectacular to watch this song take shape. இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் பாட்டாகவும் இருக்கலாம். இப்போ படத்தை பார்த்துட்டு வெளில வரைச்சே இது ஒரு ஃபீலிங் வந்து ஒரு ஆடியன்ஸ் கூட அது கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே போன ராசா டெய்லி எல்லோரும் நம்ம வந்து ஒருத்தருக்காக காத்துட்டுருக்கோம். ஸோ அந்த ஃபீலிங் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ வென் வைல் வி வர் ரெக்கார்டிங் திஸ் டியூரிங் த மேக்கிங் ஆஃப் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் திஸ் சாங், பரத் பாலா சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னது, இட் ஷுட் பி லைக் வாக்கிங் பேர் ஃபுட் ஆன் சாண்ட் விதவுட் ஃபுட்வேர். ஸோ தட் வாஸ் அ டிஸ்கிரிப்ஷன் தட் ஹீட் கிவன். ஸோ தட் சார்ட் ஆஃப் ராநெஸ் தட் இட் ஹேஸ் டு எம்பாடி, பட் அட் த சேம் டைம் இட் ஹேஸ் டு கேரி த்ரூ. ஸோ ஐ கெஸ் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹோப் ஐவ் டன் ஐவ் கேரி தட் ஐடியா த்ரூ, யூ நோ, டு த சிங்கிங். The best thing about working with Rehman sir is working with Rehman sir and everything about it. So everything from start to finish to every little thing is just the best thing. And I guess he's an amazing, amazing human being. And apart from that, I mean, it's just, one, this song was two, super fun because it was so organic the way it was. I mean, it happened, and it was interesting because none of us knew how the song was going to shape out. Sir, actually, he just called me one day and he's like, bring your guitar. And yeah, we just sat down and we started jamming. And sir had a reference track and I just picked up the chords from that. It was just four chords. Picked it up and then things just started rolling, you know. We just started putting things together, sections of the song together. We started with the Pallavi and then we got that humming bit where the timing changes. But yeah, everything just comes together as you keep sitting and working on the song. I think Rehman takes the cake, the way he puts the composition and how he arranges it, and evlo simple ah vechirundaro or conversational piece ah irundhathu. Ipo indha padathiley paadalgal ellame or simplicity vonnu solrinda adu vande or or pudhu height ku indha paattoda kondittaru. So adha indha or paattoda beauty ah. Yeah. road to that road. You need a bridge to that. I bought Keva. So Keva is this awesome guitarist. So however said would be too little. It's just brilliant because I mean his guitaring speaks and sings. So when you can do that through your instrument, that is that's just amazing. And also as a person, he's just too good. And when he plays some guitar part, he'll outdo what he's done previously. So it just keeps becoming better and better and more tremendous and brilliant. So it's quite magical, whatever the chords that he's played in the song and the way he's played it. And I guess it's just mesmerizing altogether. Shakti, she is a great singer. Shakti, I think the thing about Shakti, she's such a great singer. She brings so much, there's so much emotion in the voice, and there's so much feel in the voice, and that doesn't just contribute to the song, but that contributes to the people who are playing the song. You know, it kind of like inspires me to play more, it inspires me to deliver more for the song. Am I singing? Yeah, that's too late. Beginning. இப்போ நான் ப்ளே பண்றது கியூ பாத்துக்கோங்க. ஓகே. எங்க போன ராசா See you.